பூங்காவியம் பேசும் ஓவியம், பூங்காவியம் பேசும் ஓவியம், ஆடிப்பொன் தேரோ ஆரிரோ ஆரோ, வெள்ளிப்பன்னீரோ ஆரிரோ ஆரோ, பூங்காவியம் பேசும் ஓவியம். பாட்டுதான் தாளாட்டுதான் கேட்கக்கூடும் என நாளும், வாடினாள் போராடினாள் வண்ணத்தோகை நெடுந்தாலும், தாய் முகம் தரிசனம் தரும் நாளிது, சேமனம் கூறவேனும் கடல் நீந்தது, பாசம் மீறும் போது பேசும் வார்த்தை ஏது, பாசம் மீறும் போது பேசும் வார்த்தை ஏது, ஓ மயக்கத்தில் மனம் சேர்ந்தது, பூங்காவியம் பேசும் ஓவியம், ஆணி பொன் தேரோ ஆரியோ ஆரோ, வெள்ளிப்பன்னீரோ ஆரியோ ஆரோ. யார் மகள் இப்பூ மகள் ஏது இனி இந்த கேள்வி, கூட்டிலே தாய் வீட்டிலே வாழும் இனி இந்த குருவி, பாடலாம் தினம் தினம் புது கீர்த்தனம், நாளெல்லாம் தளிர் வீடும் இந்த பூவனம், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், ஓ புது கதை அரங்கேறிடும் பூங்காவியம் பேசும் ஓவியம், பூங்காவியம் பேசும் ஓவியம், ஆணி பொன் தேரோ ஆரிரோ ஆரோ, வெள்ளிப்பன்னீரோ ஆரிரோ ஆரோ, பூங்காவியம் பேசும் மோ